நீங்க பதிவு செய்ய தொடங்கிடும். சரி. இப்படியாக ராமன் தனது தந்தையின் பணியை ஏற்றுக்கொள்கிறான். தசரதனுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாகிவிடுகிறது. எல்லாம் தான் எண்ணிய விதமே நடைபெறுவது குறித்து அவன் உள்ளுக்குள்ளாக உவகை மிக்கவனாக, ஆனந்த பரவசம் அடைந்தவனாக அன்றைய நாளில் காட்சியளிக்கிறான். பிறகு சபை கலைகிறது. அவரவர்கள் இருப்பிடத்திற்கு எல்லோரும் திரும்புகிறார்கள். தசரதன் நாள் குறிக்கிறான். அரண்மனையை சார்ந்த சாஸ்திர வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கான சிறந்த நாள் என்று பார்த்து நாள் குறிக்கிறான். அரசர்களுக்கெல்லாம் ஓலை போக்குகிறான். தன் மகனுக்கு பட்டம் கட்டுவதை குறித்த செய்தியை அறிவித்து எல்லோரும் அந்த வைபவத்தில் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அரசர்களுக்கெல்லாம் ஓலை அனுப்புகிறான். அவர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சி உற்றவர்களாக அயோத்தியை வந்து அடைகிறார்கள். ராமன் அரச பீடம் ஏறுவது என்பது அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ராமனை குறித்து அவர்கள் எல்லோரும் உயரிய அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். ராமன் மீது உள்ளுக்குள்ளாக அன்பு பூண்டவர்களாக அந்த அரசர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். எனவே அடுத்து ராமன் தான் அரசனாக போகிறான், சக்கரவர்த்தியாக போகிறான் என்ற செய்தி அவர்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அவர்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைகிறார்கள் என்று கம்பர் குறித்து காட்டுகிறார். அப்படி வந்து சேர்ந்த அரசர்களை நோக்கி தான் எடுத்திருக்கின்ற அந்த முடிவை தெரிவித்த தசரதன், அந்த முடிவு அவர்களுக்கெல்லாம் உகந்ததுதானா? ராமன் முடிசூடுவது அவர்களுக்கெல்லாம் உவப்பான ஒன்றுதானா என்று வினவுகிறார். அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ராமன் முடிசூடுவது தங்களுக்கு எந்த அளவிற்கு உள்ளுக்குள் ஆனந்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை குறித்து சில பாடல்களில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள், தங்கள் மனநிலையை தெரிவிக்கிறார்கள். அதில் ஒரு பாடல்தான் இந்த 120வது பாடல், 121வது பாடல். ராமன் முடிசூடுவது எந்த அளவிற்கு அவர்களுக்கு களிப்பை தருகிறது என்பதை சொல்லக்கூடிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. இந்த பாடலில் வெளிப்படையாக அவர்கள் தங்கள் மனநிலையை தெரிவிக்கவில்லை. ராமன் முடிசூட போகிறானா? நாங்கள் மிக்க ஆனந்தம் அடைகிறோம், ஆஹா சந்தோஷத்தில் நாங்கள் குதிக்கிறோம், எங்களை போன்ற பாக்கியவான்கள் யாரும் இல்லை என்று வெளிப்படையான செய்தி எதையுமே இந்த பாடலில் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த மனநிலையை, தங்களுக்குள் அந்த மனநிலை இருக்கிறது என்பதை வேறு விதமாக புலப்படுத்துகிறார். இதை பிரிது மொழிதல் அணி என்று அணிநூல் இலக்கண வல்லுநர்கள் சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் உவமானம் மூலம் சொல்லி உவமேயமாகிய அந்த கருத்தை விட்டுவிடுவது, அப்படி சொல்லுவது பிரிது மொழிதல் அணி. இந்த பிரிது மொழிகள் அணி இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வருவதை நாம் பார்க்கிறோம். இலக்கியங்களில் மட்டுமல்ல, நடைமுறையில் கூட சிலர் சில விஷயங்களை நேரடியாக பேசாமல் ஓமானம் சொல்லிவிட்டே விட்டு விடுவார்கள். ஓமானம் சொல்லிவிட்டு அதை போல என்று தான் சொல்ல வந்த கருத்தையும் சேர்த்து சொன்னால் அது ஓமை அணி. ஆனால் ஓமையை மட்டும் சொல்லிவிட்டு தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லாமல் விட்டுவிட்டால், அந்த ஓமையின் மூலமே கருத்தை எதிராளி புரிந்து கொள்ள விட்டுவிட்டால், அது பிரிது மொழிதல் அணி. திருக்குறளில் பல இடங்களில் இந்த அணி பயின்று வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்றெல்லாம் ஓமானங்கள் பயின்று வரக்கூடிய குறள். இதில் அர்த்தம் என்ன என்று வள்ளுவர் சொல்லவில்லை. தான் சொல்ல வந்த கருத்து என்னவென்று வள்ளுவர் இந்த குறள்களில் காட்டவில்லை. ஆனால் அந்த குறள் எந்த அதிகாரத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கிறதோ அதற்கு ஏற்ப நாம் அந்த குறளுக்கு பொருள் புரிந்து கொள்கிறோம். அதை போலவே இந்த பாடல், கம்பருடைய இந்த பாடல் எந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது, கதையின் எந்த சூழலில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ஊருணி நிறையவும் உதவுமாடு உயர் பார்களு பழுமரம் பழுத்தற்றாகவும் கார்மழை பொழியவும் கழனி பாய்நதி வார்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார்? தசரதன் கேட்கிறான் இந்த அரசர்களை நோக்கி. ராமன் முடிசூடுவது உங்களுக்கெல்லாம் ஏற்புடையது தானா? அவன் அரசனாவதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா என்று தசரதன் கேட்கிறான் இந்த அரசர்களை. அதற்கு இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஆம் நாங்கள் அங்கீகரிக்கிறோம், நாங்களா மறுப்போம், எங்களிடம் அந்த மறுப்பு வருமா என்ன என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவர்களுடைய மனநிலை அதுதான். ஆனால் அவ்வாறு சொல்லாமல் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஊருணி நிறையவும், ஊருக்குள் எல்லோரும் உண்ணக்கூடியதாகிய நீர் எடுத்து உண்ணக்கூடியதாகிய அந்த தடாகம் குளம் நீரால் நிறைந்து விட அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்றாலும், உதவும் மாடுயர் பார்கழு பழுமரம் பழுத்தற்றாகவும், உதவும் மாடு அதாவது எல்லோ மாடு என்றால் பக்கம், அது இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக வந்திருக்கிறது. மாடு என்பதற்கு பல பொருள்கள் உண்டு, இங்கு இடத்தை குறிக்கிறது, அருகான ஒரு இடம் பக்கம் என்று அர்த்தம். உதவும் மாடு என்றால் எல்லோரும் போகக்கூடிய அளவிற்கு, எல்லோருக்கும் உதவக்கூடிய அளவிற்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம், உதவும் மாடு. பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் உயர் பார்கழு பழுமரம் பழுத்தற்றாகவும், பார் என்றால் பூமி, பூமியில் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பழுக்கக்கூடிய மரம், அது சில பிரதிகளில் பயன் மரம் என்று வந்திருக்கிறது. அது பழுமரம் என்று இருப்பதை விட பயன் மரம் என்று இருந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பார்கழு பயன் மரம், அதாவது பயன் பல உடைய ஒரு மரமானது பழுத்தற்று ஆகவும், பழுத்து கனிகளை உடையதாக இருக்கிறது என்ற நிலையை அடையும் போதும், முதலில் ஒரு ஓமானம் சொல்கிறார்கள், ஊருணி என்ற ஓமானம் சொல்கிறார்கள். ஊருணி நிறைய நீர் நிறைகிறது என்று அந்த நேர நிறைகிறது என்று அந்த வேளையிலும், பயன் மரம் பழுக்கிறது என்று அந்த வேளையிலும், கார் மழை பொழியவும் அடுத்து சொல்கிறார்கள், கார்கால மழை பொழிகிறது என்ற அந்த நிலையிலும், கழனி பாய் நதி வார்புணல் பெருகவும், கழனி என்றால் விளைநிலம், அந்த வார்த்தை இப்போது கூட நடைமுறையில் உள்ள வார்த்தை தான் கழனி. பழனி என்றால் அந்த வயற்காடு. விளை நிலம். அந்த விளை நிலத்தில் பாயக்கூடிய நதி வார்புணல் பெருகவும். வார்புணல் என்றால் மிக்க நீர் என்று அர்த்தம். புனல் என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும். வார் என்ற வார்த்தையும் நாம் பல இடங்களில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது மிகுதியை குறித்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. வார்புணல் என்றால் மிகுந்த புனல் என்று அர்த்தம். சில இடங்களில் நீண்ட என்ற பொருளிலும் வரும். வார்குழல் என்று வரும். நீண்ட கூந்தலை குறிப்பதற்கு வார்குழல் என்று இணைத்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இங்கு வார்புணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக்க புனல், அபரிமிதமான நீர் என்று பொருள் தந்து நிற்கிறது. விளைநிலத்தில் பாயக்கூடிய நதியில் மிகுந்த நீர் பெருகுகிறது. அப்படி பெருகி வரும்போதும் மறுக்கின்றார்கள் யார்? இந்த நிகழ்வுகளையெல்லாம் இது தேவையில்லை, ஊருக்குள் உள்ள ஊருணி நீர் நிறைய வேண்டுமா என்ன? அது தேவையில்லை. எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய மரம் பழுக்க வேண்டுமா என்ன? அது பழுக்க தேவையில்லை. மழை பொழிய வேண்டுமா என்ன? மழை தேவையில்லை. விளைநிலத்திற்கு வளம் தரக்கூடிய நதியில் தண்ணீர் பெருக வேண்டுமா என்ன? அது காய்ந்தே கிடக்கலாம், அது தண்ணீர் பெருகக்கூடிய நதியாக மாற வேண்டியதில்லை என்றெல்லாம் மறுத்து சொல்பவர்கள் யாராவது உண்டா என்ன என்று இந்த அரசர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுவதன் மூலம் ராமன் அரசனாவது ஊருணி நீர் நிறைந்ததற்கு சமானம், பயன் மரம் பழுத்ததற்கு சமானம், மேகம் மழை பொழிவதற்கு சமானம், நதியில் வெள்ளம் வருவதற்கு சமானம். ஆக ஊருக்கெல்லாம் உபகாரம் நடப்பதற்கான விஷயங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் ராமனால் நடக்கும். ராமன் அரசனாகிவிட்டால் ராமனால் எல்லோருக்கும் உபகாரம் தான் நடக்கும் என்று சொல்வதற்கு இந்த ஓமானங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி காட்டிவிட்டு, இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் யாராவது இருந்தால் ராமன் அரசனாவதையும் வேண்டாம் என்று சிலர் சொல்லலாம். ஆனால் இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று யாராவது சொல்வார்களா என்ன? அதை போல நாங்களும் ராமன் அரசனாக கூடாது என்று ஆட்சேபம் தெரிவிப்போமா என்ன? ராமன் அரசனாவது எங்களுக்கு பூரண சம்மதம் தான். அவன் அரசனாவது உலகத்திற்கே பெரும் நன்மை தரக்கூடியது. உலகத்திற்கெல்லாம் உபகாரியாக இருக்கப் போகிறான். நீர் உண்ணும் குளமாக அவன் இருப்பான். எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய பழுத்த மரமாக அவன் இருப்பான். தக்கார் தகவிலார் என்று பாராமல் எல்லோருக்கும் பொதுவாக மழை தன்னுடைய கையிருப்பை கொடுத்து உதவுகிறதே, அதை போல அவன் உதவுவான். வறண்டு கிடக்கும் வயல்களுக்கெல்லாம் நதியில் பெருகி வரக்கூடிய நீர் உயிரோட்டமாக அமைந்து அந்த விளைநிலங்களை வளர்த்து உதவுகிறதே, அதை போல அவன் இருப்பான். ஆக ஒட்டுமொத்தத்தில் அவன் சர்வலோக உபகாரியாக இருக்கக்கூடியவன். அவன் அரியணை ஏறுகிறான் என்றால் ஆட்சேபம் தெரிவிப்பவர்கள் யார் இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியாது. எங்களுக்கெல்லாம் பூரண சம்மதமே என்று தெரிவிக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் இந்த ஊருணி என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தை தான். திருக்குறளிலேயே இந்த கருத்துடைய திருக்குறள் இருக்கிறது. அது பிரபலமான திருக்குறள் தான். ஊருணி நீர் நிறைந்தெற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. உலகத்தவர்களால் விரும்பப்படக்கூடிய ஒருவனிடம் செல்வம் சேருவது, ஊருக்கு நடுவில் உள்ள அந்த ஊருணியில் நீர் நிறைவதற்கு சமானம் என்று வள்ளுவர் தெரிவிக்கிறார். ஊருணி என்றால் ஊரால் உண்ணப்படுவது என்று அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அது. அதை கிணறு என்றும் நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், குளம் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு பொருளும் தரக்கூடிய வார்த்தை அது. ஊரால் உண்ணப்படக்கூடிய கிணறு, அல்லது ஊரால் உண்ணப்படக்கூடிய குளம், நீர் எடுத்து உண்ணப்படக்கூடிய குளம் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக அந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது, பொருள் தந்து இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த வாசகத்தில் வரக்கூடிய கருத்தும் திருக்குறளில் இடம்பெற்ற கருத்து தான். உதவும் மாடு உயர் பார்கழு பயன்மரம் பழுத்தற்றாகவும், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான் கட்படீர் என்ற திருக்குறளும் பிரசித்தி மிக்க ஒரு திருக்குறள் தான். அதிலும் அந்த குறளிலும் இதே கருத்து, கம்பர் சொல்லக்கூடிய இதே கருத்து இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வள்ளுவரை உள்வாங்கிக் கொண்டு இந்த பாடலை மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறார் கம்பர். வள்ளுவருடைய கருத்துக்களை பொன்னே போல் பொதிந்து தந்திருக்கிறார். கருத்தை மட்டுமல்ல, வள்ளுவன் பயன்படுத்திய அந்த சொற்களையும் கூட அப்படியே எடுத்து பிரயோகித்திருக்கிறார் கம்பர். இப்படி முன்னோர்களுடைய அரிய கருத்துக்களையும் அபூர்வமான சொற்றொடர்களையும் எடுத்து கையாளுவது அந்த காலத்தில் இருந்தே இருக்கிறது. கை ஆளுவது, கை ஆடுவது வேறு, கை ஆளுவது வேறு. கை ஆடல் என்றால் திருட்டுத்தனமாக ஒரு பாடலை முழுமையாக அப்படியே எடுத்து வைத்து கொண்டு இது நான் எழுதிய பாட்டு என்று சொல்லுவது கையாடல் செய்வது. ஒரு பழைய நூலில் உள்ள ஒரு பாடலை அப்படியே எடுத்து வைத்து கொண்டு அதற்கு கீழாக தன் பெயரை போட்டு ஒருவர் பதிப்பிக்கிறார் என்றால் அவர் கையாடல் செய்கிறார் என்று அர்த்தம். அதே நேரத்தில் அந்த பழைய நூல்களில் உள்ள கருத்தை உள்வாங்கிக் கொண்டு இவர் படைக்கின்ற புதிய நூலில் இடத்திற்கேற்ப அந்த கருத்தை அல்லது அந்த வாசகத்தை பயன்படுத்துவது என்பது கையாளுதல். இந்த கையாள்வதை இலக்கணம் ஒப்புக்கொள்கிறது, நம் முன்னோர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைக்கு சமம். அவர்களை நாம் வாசிக்கிறோம், வாசிப்பது மட்டுமல்ல அந்த வாசகங்களை நெஞ்சத்தில் வைத்து பூசிக்கிறோம் என்பதற்கு இவை உதாரணம். வள்ளுவருடைய கருத்தையும் சொற்றொடரையும் அப்படியே எடுத்து கம்பர் கையாண்டிருப்பது கம்பர் வள்ளுவரை நெஞ்சத்தில் வைத்து பூசித்திருக்கிறார் என்பதற்கான சான்று. இப்படி பல கவிஞர்களும் செய்திருக்கிறார்கள். எனவே இதை குறித்த நாம் எதிர்மறை பார்வை பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது காலந்தோறும் நடைமுறையில் ஒன்றுதான் இருக்கின்ற ஒன்றுதான். அதை கம்பரும் செய்திருக்கிறார். அப்படியே வள்ளுவனுடைய வழித்தடத்தை தான் வழித்தடத்தில் தான் பயணித்து அப்படியே அந்த கருத்தை உள்வாங்கி சொல்லியிருக்கிறார். ஆக அப்படி ஒரு அற்புதமான பாடலாக இது அமைந்திருக்கிறது. இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த இதுவும் மாடு உயர் பார் கெல்லு பயன்மரம் உதவும் மாடு, இன்னொரு சொல்ல முடியுமா ஐயா அதோட கருத்து? உதவும் மாடு, அதாவது பயன்மரம், அதனுடைய அதுல சாரமான கருத்து இருக்கிறது. பயன்மரம் பழுத்தற்றாகவும், அவ்வளவுதான். பயன்மரம் பழுத்தது போலவும் என்று அர்த்தம் அந்த சொற்றொடருக்கு. அந்த பயன்மரம், அது நாம் பழுமரத்தை பயன்மரமாக மாற்றிவிட்டோம், அதுதான் சிறந்த பாடமாக எடுத்திருப்பதனால் அந்த சொல்லாய் அப்படி மாற்றி பொருள் கொள்கிறோம். அதில் சொல்லக்கூடிய கருத்து அந்த பயன்மரம் பழுத்தற்றாகவும் அந்த மூன்று சீருக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அந்த பயன்மரத்திற்கு அடை கொடுக்கிறார். பார்கழு பயன்மரம் என்று ஒரு அடை கொடுக்கிறார். பார்கழு என்ற ஒரு அடை, பார் என்றால் பூமி, கெழுதல் என்றால் பொருந்துதல் என்று அர்த்தம். பூமியில் பொருந்தி நிற்கக்கூடிய மரம், அது ஒரு அடை. அடுத்து இன்னும் ஒரு அடை கொடுக்கிறார். உதவும் மாடு உயர் என்ற ஒரு அடை கொடுக்கிறார். பயன்மரம் பழுப்பது சிறப்பு தான், எல்லோருக்கும் உதவும். ஆனால் அந்த பயன்மரம் எங்கோ காட்டுக்குள் போய் நாம் தேடி கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் போய் பழுத்து வளர்ந்து நின்றிருந்தால் அதனால் என்ன பயன்? அது பக்கத்தில் நிற்க வேண்டும், நாம் சட்டென்று போய் அதனுடைய பயனை எடுத்துக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளும் இடத்தில் அது இருக்க வேண்டும். அதனுடைய கனியாகிய பயனையோ அல்லது அதனுடைய இலையாகிய பயனையோ அதனுடைய பட்டையாகிய பயனையோ ஏதோ ஒரு பயனை அதனிடமிருந்து நாம் பெறுகிறோம் என்றால் அது நாம் பெறக்கூடிய இடத்தில் நிற்க வேண்டும். அது உச்சி மலையில் நின்றாலோ அல்லது உள்ளே நுழைய முடியாத ஒரு வனத்திற்குள் நின்றாலோ அந்த மரத்தால் நாம் பயன் கொள்ள முடியாது. அது பயன் தரக்கூடிய மரமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் அதன் பயனை பெறக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மரமாகவும் இருக்க வேண்டும். அதை சொல்வதற்காகத்தான் உதவும் மாடு என்று சொல்கிறார். உதவும் மாடு என்றால் உதவக்கூடிய பக்கத்தில், நமக்கு உதவக்கூடிய பக்கம். மாடு என்றால் பக்கம், பக்கமான இடம். உதவக்கூடிய பக்கமான இடத்தில் உயர் பார்கழு மரம், உயர்ந்து ஓங்கிய நல்ல உயர்ந்து நன்றாக வளர்ந்து இருக்கக்கூடிய பயன் மரம், அப்படிப்பட்ட மரம் பழுத்தது போல என்று சொல்கிறார். இதில் அந்த பயன் மரம் என்பதற்கு இரண்டு அடை கொடுக்கிறார். உதவும் மாடு உயர் பயன் மரம், பார்கழு பயன் மரம். அந்த பார்கழு என்பது எதுகைக்கு ஏற்ப வந்திருக்கிறது. அங்கு ஊர் என்று முதல் அடியில் வந்திருப்பதனால் ஊர் பார் கார் வார் என்று வரிசையாக அவர் எதுகையை அமைக்கிறார். எனவே பார்கழு பயன் மரம் என்றால் பூமியில் பொருந்தி நிற்கக்கூடிய மரம் என்ற அர்த்தம் தருகிறது. எல்லா மரமும் பூமியில் தான் பொருந்தி நிற்கும் என்றாலும் இங்கு பூமி என்பது அந்த நாட்டு பகுதிக்குள், மக்கள் புழங்கக்கூடிய பகுதிக்குள் என்ற அர்த்தத்தை தருவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதவும் பக்கத்தில் எல்லோரும் போய் அடையக்கூடிய தூரத்தில் அமைந்துள்ள அந்த எல்லைக்குள், அந்த நாட்டுக்குள், அந்த நாட்டுக்குள் வளர்ந்து நிற்கக்கூடிய பழு மரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், பயன் மரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க, நன்றி. ஐயா, புனல்ன்றதுக்கு வந்து ஆறுன்னு எடுத்துக்கலாமா? நீ என்ன நதி அங்கு எடுத்துக்கோ? வந்து விட்டது. ஏற்கனவே ஆற்றை குறிக்கக்கூடிய நதி என்ற சொல் வருகிறது. கழனி பாய் நதி வார் புனல் பெருகவும், நதியில் தண்ணீர் பெருகவும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நதியில் தண்ணீர் பெருகும் போது, அதாவது நீர் பெருகி வரும்போது அந்த நதியில் தண்ணீர் பெருகக்கூடாது என்று யாராவது மறுப்பார்களா என்ன என்று கேட்கிறார்கள். புனல் பெருகுதல் என்றால் நீர் பெருகுதல் என்றார். வார் புனல் என்றால் மிக்க நீர். ஆற்றில் சரி, தண்ணீர் வந்தால் அந்த புனலுக்கான தண்ணீர், ஆறுன்னு இன்னொரு சொல்லுங்க. ஒரு அர்த்தம் இருக்காயா? புனல், புனல், அது புனல் என்பது புனலுக்கு வேற அர்த்தம் நேரடியாக இருக்கா? அது ஆறு, நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். அது இடத்திற்கு ஏற்ப சில நேரங்களில் ஆற்றையும் குறிக்கலாம், கிணற்றையும் குறிக்கலாம், குளத்தையும் குறிக்கலாம். ஏனெனில் எல்லாமே நீரால் ஆனது தானே. அது எந்த இடத்தில் எந்த பொருள் தருகிறதோ அதற்கேற்ப பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நீர் என்ற பொருளிலேயே இருக்கிறது. ஏனென்றால் நதி என்பது ஏற்கனவே வந்துவிட்டது. நதியில் புனல் பெருகவும் என்றால் நதியில் நீர் பெருகவும் என்று அர்த்தம். அதனால்தான் இங்கு நீர் என்ற பொருளிலேயே வந்திருக்கிறது. சரி. இது பிரிது மொழிதல் அணி. இது முதலே சொன்னேன், முதலிலேயே சொன்னேன். உவமானத்தை மட்டும் சொல்லிவிட்டு உவமேயமாகிய கருத்தை சொல்லாமல் விட்டு விடுவது. திருக்குறளில் பல திருக்குறள் இந்த மாதிரியாக வந்திருப்பதை உவமானமாக நான் சொன்னேன். இந்த அணிக்கு உதாரணமான செய்யுளாக நான் முதலில் சொன்னேன். இந்த பிரிது மொழிதல் அணி திரை இசை பாடல்களில் பல பாடல்களில் அந்த திரைப்படத்தினுடைய கருத்தை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கு, குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட கருத்தை வெளிப்படுத்துவதற்கு மிக நன்றாக கவிஞர்களால் கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று இரண்டு வாசகங்கள் பல பாடல்களில் அவ்வாறு வந்திருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நேரடியாக சொல்லாமல் இவ்வாறு உவமானத்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே கருத்து சொல்லாமல் விடப்பட்டிருக்கும். ஒரு பாடல் இதற்கென்றே விசேஷமான ஒரு பாடல் இருக்கிறது, பிரிது மொழிதல் அணி மட்டுமே அந்த பாட்டு முழுக்க இருக்கும். வேறு அந்த கருத்து என்ன என்பதே அந்த பாட்டுக்குள் இருக்காது. அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஓமானத்தை மட்டுமே அந்த பாடல் முழுக்க அந்த கவிஞர் அடுக்கி இருப்பார். ஒரு பிரபலமான பாடல் தான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வைத்த கிளி பச்சை மலை பக்கத்திலே மேயுது என்று சொன்னார்கள் என்று அந்த பாடல் தொடங்கும். அந்த பாடலின் முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதலிலே சொல்லுகிறார், கிளி மேய்கிறது என்று சொல்கிறார். அடுத்து சொல்லுகிறார், பட்டு கருப்பட்டியை வாசமுள்ள ரோசாவை கட்டெறும்பு மொய்த்ததுன்னு சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து பட்டியிலே மாடு கட்டி பாலை கறந்து வச்சேன் பால் தெரிந்து போனதுன்னு சொன்னாங்க என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு செங்கரையா தின்னதுன்னு சொன்னார்கள் என்று அந்த பாடல் முழுக்க பார்த்தீர்களே என்றால் இப்படியே வரும். ஓமானங்கள் பல அடுக்கப்பட்டு அந்த பாடல் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருப்பீர்கள். தன் நாயகியின் மீது ஊரார் பழி சுமத்துகிறார்கள் என்ற செய்திதான் அந்த நாயகன் பாடக்கூடிய இந்த வரிகளில் உள்ள கருத்து. அதை அவன் நேரடியாக சொல்லவில்லை. இவளை பற்றி குற்றம் சுமத்துகிறார்களே, இது பொருந்துமா என்று அவன் அந்த பாடலில் சொல்லுகிறான். ஆனால் அப்படி அவன் நேரடியாக குறிப்பிடுவதாக எந்த வார்த்தையும் அதில் வரவில்லை. எல்லாம் இந்த மாதிரியான ஓமானங்களையே வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் அந்த பாடலில் பார்க்கலாம். அதை ஒரு பிரிது மொழிதல் அணிக்கு ஓமானமாக சொல்லலாம். அதே போல இன்னும் பல பாடல்கள் சொல்லலாம். ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு, இரு கிளியின் உறவினிலே புது கிளி ஒன்று வரவு. இது ஒரு பிரபலமான ஒரு பாடல். அந்த கதையையே வெறும் கிளியை வைத்து அந்த கவிஞர் பாடி முடித்து விட்டார். நாயகன் தனியாக இருக்கிறான், அவனிடம் ஒரு சிறு குழந்தை வந்து சேருகிறது. அதை சொல்லும்போது ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு என்று முதல் அடியில் கவிஞர் குறித்து விடுகிறார், முதல் உவமையில் குறித்து விடுகிறார். அடுத்து இந்த இரண்டு பேர்களினுடைய உறவோடு இன்னொரு புது உறவு, ஒரு பெண்ணினுடைய உறவு வந்து இணைகிறது. அதை குறிப்பதற்கு இரு கிளியின் உறவினிலே புது கிளி ஒன்று வரவு என்று சொல்லிவிடுகிறார். ஆக கிளி கிளி என்று சொல்லி அந்த கதையின் அந்த திரைப்படத்தினுடைய கதை போக்கையே குறித்து விடுகிறார் கவிஞர். இப்படி பிரிது மொழிதலாக சொல்லி கதை சம்பவங்களை உணர்த்துவது திரை இசை பாடல்களில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நேரடியாக சொல்லாமல் இவ்வாறாக சொல்வது, சில இடங்களில் இப்படி உவமையை சொல்லி அப்புறம் கருத்தையும் சொல்வார்கள். அதை போல அப்படின்னு போல என்ற ஒரு உவமை உருவை பயன்படுத்தி அப்படி சொல்வார்கள். அது உவமை அணிக்கு உவமை அணியாக மாறிவிடும் அப்படி சொன்னார். உதாரணமாக, ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு மரமாக பாடு பண்பாடு என்ற ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த போல என்ற ஒரு உவமை உருபு வந்து அவ்வாறாக இணைந்திருங்கள் அவ்வாறாக பண்பாடுங்கள் என்று சொல்லும்போது அது வெறுமனே உவமை அணியாக இருக்கிறது. அப்படி கருத்தை சொல்லாமல் உவமையை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுவிட்டால் அது பிரிது மொழிதல் அணியாக மாறிவிடுகிறது. இதுதான் உவமை அணிக்கும் பிரிது மொழிதல் அணிக்கும் உள்ள வித்தியாசம். உவமையை சொல்லி கருத்தையும் இணைத்து சொன்னால் அது உவமை அணி. உவமையை மட்டும் சொல்லி அந்த உவமை மூலம் உணர்த்தக்கூடிய கருத்தை சொல்லாமல் விட்டுவிட்டால் அது பிரிது மொழிதல் அணி. அடிப்படை வித்தியாசம் இதுதான். இந்த கம்பருடைய பாடலில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றிருக்கிறது. இதில் வேறு சந்தேகங்கள் இருந்தால் தனிமையிலே நான் வந்து அது கங்கை அமரன். இட்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. நான் வந்து வேற யாரும் நினைச்சேன், முத்துலிங்கம் நினைச்சேன். அது முத்துலிங்கம் அப்படின்னு என்றுதான் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் இல்லையா அது? நான் யூடியூப்ல அந்த இளையராஜா சேனல்ல கங்கை அமரன் போட்டிருக்கு, ஆனா எனக்கு என்னமோ அது அவர் முத்துலிங்கம் தான் எனக்கு போனது. அது வந்து புலமை பித்தன் அந்த உச்சி வகுந்த எடுத்து அவர் அதை ஆமாம். பத்தி ஏதோ ஒரு இதுல கூட சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, அந்த பாட்டு எழுதினதை பத்தி. புலமை இந்த பித்தன் ஓமை ஊருண்ணி நிறையக்கூடிய அந்த ஓமை, அடுத்து பயன்மரம் கனிந்து பழம் தரக்கூடிய ஓமை, இதுவும் பல இடங்களில் பல இலக்கியங்களில் பயின்று வந்திருக்கிறது. இதே கருத்தை வள்ளுவர் சொல்லக்கூடிய இதே கருத்தை இப்போது கம்பர் கையாண்டிருப்பதை பார்க்கிறோம். நாலடியாரிலும் இதே ஓமை பயன்பாட்டில் வந்திருக்கிறது. நாலடியார் இந்த ஓமையை கொஞ்சம் விரித்து சொல்கிறது. பயன்மரம் பழுக்கக்கூடிய அந்த ஓமானத்தை நாலடியார் விரித்து பேசுகிறது. என்ன சொல்கிறது என்றால், நல்லவர்களுக்கு, உபகார எண்ணம் உடையவர்களுக்கு செல்வம் வந்தால் அந்த செல்வம் பயன்மரம் ஊருக்குள் பழுத்ததற்கு சமானம். ஆனால் அந்த நல்ல குணம் அல்லாதவர்களுக்கு, கஞ்சர்களுக்கு, கருமிகளுக்கு செல்வம் வந்து சேர்ந்தால் அந்த செல்வம் எப்படிப்பட்டது என்றால், அது சுடுகாட்டுக்குள் வளர்ந்து நிற்கிற ஆண் பனைக்கு சமானம் என்று இந்த ஓமானத்தையே எதிர்மறையாக கொஞ்சம் விரித்து சொல்கிறது நாலடியார் பாடல் ஒன்று. சுடுகாட்டுக்குள் ஒரு மரம் வளர்ந்து நின்றால் அதை யார் பயன் கொள்ள முடியும்? சுடுகாட்டு பக்கம் போகவே மக்கள் அஞ்சுவார்கள். அதுவும் சுடுகாட்டிற்குள் வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மரத்தில் கனி கனிந்தது என்றால் அந்த கனியை சாப்பிடுவதற்கு எல்லோரும் தயங்குவார்கள். அது பெரும்பாலும் பயன்படாது, சுடுகாட்டுக்குள் இருக்கக்கூடிய மரம். ஆக கஞ்சர்களின் கையில் இருக்கக்கூடிய பணம் சுடுகாட்டுக்குள் நிற்கக்கூடிய மரத்திற்கு சமமானது என்று நாலடியார் இந்த ஓமானத்தையே எதிர்மறையாகவும் விரித்து சொல்வதை நாம் ஒரு நாலடியார் பாடலில் பார்க்கிறோம். நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோட் புக்க படுபனை அன்னர் பலர்நச்ச வாழ்வார், குடி கொழுத்த கண்ணும் கொடுத்துண்ணா மாக்கள் இடுகாட்டுள் ஏற்றைப் பனை என்பது அந்த நாலடியார் பாடல். நாலடியாரிலும் இப்படியான பல ஓமானங்கள், கருத்தை சொல்வதற்காக பல ஓமானங்கள் மிக சிறப்பாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கும். திருக்குறளுக்கு அடுத்து ஒரு சிறந்த நீதி நூலை நாம் கைகாட்ட வேண்டும் என்றால் அது நாலடியார் என்று நாம் சொல்லலாம். நாலடியாரிலும் சொற்சுவை, பொருட்சுவை, கருத்தின் இனிமை எல்லாம் பொதிந்து இருக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு சிறந்த நூல் தான். திருக்குறளுக்கு அடுத்து ஒரு சிறந்த நீதி நூலை படிக்க வேண்டும், அது எந்த நூல் என்று கேட்டால் அறிஞர்கள் பெரும்பாலும் சுட்டிக்காட்டுவது நாலடியாரை தான். அதிலும் இந்த திருக்குறளுக்கு இணையான ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது. திருக்குறளிலும் நாலடியாரிலும் இடம்பெற்ற அந்த கருத்தை வள்ளுவரும் தம்முடைய கதை சம்பவத்தில் பொருத்தமான இடத்தில் பயன்படுத்தி கொண்டார். அடுத்த பாடல் போகலாமா? ஐயா, நாள் குறிக்கப்பட்டு விட்டது. பட்டாபிஷேகத்திற்கான சுபதினம் குறிக்கப்பட்டு விட்டது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு தசரதன் அவரவர்களுக்கு உத்தரவிட்டு காரியங்களை கவனிக்க சொல்கிறார். இதனால் இவனை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கேற்ப யார் யார் எந்தெந்த பணிகளை செய்ய வேண்டுமோ அவரவர்களுக்கு அந்தந்த பணிகளை ஒப்படைத்து மிக விரைவில் முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி தசரதன் எல்லோரையும் நியமிக்கிறான். அதற்கான வேலைகள் எல்லாம் மிக மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த நாள் சுபதினம், பட்டாபிஷேகத்திற்கான நாள் என்ன என்று சாஸ்திர வல்லுநர்களை அவன் கேட்கும் போது மறுநாளே அதற்கான நல்ல நாள் தான் என்று அவர்கள் சொல்லுவதாக கம்பர் ஒரு பாடலில் சொல்லுகிறார். அடுத்த நாளிலேயே பட்டாபிஷேகம் என்று அவர்கள் சொன்னவுடன் அன்றைய தினத்திலேயே நகரத்தை எல்லாம் அவர்கள் அலங்கரித்தார்கள். பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று கதையின் போக்கில் நாம் வாசிக்கிறோம். இது சாத்தியப்படுமா என்ற ஒரு கேள்வி நாம் வாசிக்கும் போதே நமக்கு தோன்றுகிறது. அடுத்த நாள்தான் பட்டாபிஷேகம் என்று சொன்னவுடன் இவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து எல்லாம் செய்து விட்டார்கள். பட்டாபிஷேகத்திற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டன. ஊர் அலங்கரிக்கப்பட்டு விட்டது. மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டன. அழைக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதற்கு முன்பே அழைக்கப்பட்டு வந்து விடுகிறார்கள். அவர்கள் வந்த பிறகு நாள் குறிப்பதாக கம்பர் சொல்கிறார். அது ஒரு விதத்தில் தர்க்கத்திற்கு பொருந்துகிறது. நாள் குறித்த பிறகு எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள், மறுநாளே நாள் குறிக்கப்பட்டு விட்டது, அதன் பிறகு அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அங்கு அது சற்று பொருந்தாததாக இருக்கும். ஆனால் இவர்கள் ஏற்கனவே அழைக்கப்பட்டு விட்டார்கள், அதன் பிறகு நாள் குறிக்கப்பட்டது என்று கம்பர் கதையை நகர்த்துகிறார். அதனால் அது பொருந்துகிறது. அக்கம் பக்கத்தில் உள்ள வேந்தர்கள் எல்லாம் தங்களுக்கு ஓலை வந்து சேர்ந்து இங்கு வந்து விட்டார்கள், அதன் பிறகு நாள் குறிக்கப்படுகிறது, அது மறுநாளாகவே குறிக்கப்படுகிறது. ஒரு நாள் இடைவெளியில் ஊர் அலங்கரிக்கப்பட்டது என்பது சாத்தியமா என்றால், நல்ல நிர்வாகம் இருந்தால் அது சாத்தியம்தான். அது அங்கு சாத்தியப்பட்டு விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே தமிழ்நாட்டில் இவ்வாறு மிக விரைவான ஒரு பணி ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஒரே நாள் இரவில் எல்லாம் மாற்றப்பட்டது. எப்போது என்றால், பேருந்துகள் முன்பெல்லாம் தமிழ்நாட்டு பேருந்துகள் அந்தந்த பகுதியை சார்ந்த தலைவர்களின் பெயர்களில் இருக்கும். திருவள்ளுவர் இப்போ திருவள்ளுவர் போன்ற ஆதிகாலத்து கவிஞர்களினுடைய பெயர்களிலும் பேருந்துகள் ஓடின. அது மட்டுமில்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் முக்கியத்துவம் பெற்றிருந்த தலைவர்கள் பெயர்களில் எல்லாம் பேருந்துகள் ஓடின. அதனால் என்ன ஆயிற்று என்றால், இந்த சாதி மோதல்கள் வரும்போது இந்த சாதியை சேர்ந்தவர் அந்த சாதியின் பேரில் ஓடக்கூடிய தலைவருடைய பேருந்தை போய் கொளுத்தி விடுவார். இது இந்த சண்டை அடிக்கடி நடக்கும். இப்படி கலவரங்கள் எல்லாம் நடக்கும். இவர் கொளுத்தி விட்டார் என்று அவர் இந்த தலைவருடைய பேரில் ஓடக்கூடிய பேருந்துகளை கொளுத்துவார். இப்படி நடந்தது. இது இப்படி தனித்தனி பெயர்களால் ஓடுவதனால்தானே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. எனவே பேருந்துகளை எல்லாம் இந்த பெயர்களை எல்லாம் மாற்றி பொதுவாக்கி விடுவோம் என்று ஒரு பேருந்துகளின் பெயரை எல்லாம் மாற்றினார்கள். ஒரே நாள் இரவில் எல்லா பேருந்துகளிலும் வண்ணம் பூசப்பட்டு புதிய பெயர் எழுதப்பட்டு விட்டது. மாநகர பேருந்து, அந்தந்த மாநகரை சார்ந்த பேருந்துகளுக்கு அந்தந்த மாநகர பேருந்து என்று பெயர் மாற்றி எழுதி ஒரே நாள் இரவில் எல்லாவற்றையும் முடித்து அடுத்த நாள் காலையில் புதிய பெயர்களில் எல்லா பேருந்துகளும் வெளியே வந்தன. அது ஒரு மிக வேகமான செயலாக எல்லாராலும் சொல்லப்பட்டது. ஆக ஒரு அரசு நினைத்தால் எந்த பணியையும் விரைந்து முடித்து விடலாம் என்பதற்கு அது நாம் கண்கூடாக கண்ட ஒரு சம்பவமாக இருந்தது. அதே போல இங்கு பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஒரே நாளில் நடந்து முடிந்தன என்பது நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒன்று அல்ல. அது அவர்கள் அவ்வளவு தூரம் நிர்வாக கட்டமைப்பு உடையவர்களாக இருந்தார்கள். அந்த அயோத்தியில் அந்த கட்டமைப்பு இருந்தது, அதனால் அது சாத்தியப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரே நாளில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிந்து விடுகின்றன. இதற்கு இடையில் வசிஷ்டரை சந்திக்கின்ற தசரதன், என் மகன் நாளை முடிசூடப் போகிறான், அவன் அரியணையில் ஏறும் முன்பு அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அரச தர்மங்களை எல்லாம் நீ அவனுக்கு உபதேசிக்க வேண்டும். உபதேசித்து அவனுடைய மனநிலையில் தெளிவை கொண்டு வர வேண்டும். அவன் ஏற்கனவே கற்றிருப்பான் இவற்றையெல்லாம், இந்த ராஜ்ய சாஸ்திரங்களை எல்லாம் அவன் கற்றிருப்பான். ஆனாலும் இப்போது முடிபுனைய போகிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு அந்த உபதேசம் அவசியமானது. எனவே ராஜ்ய தர்மங்களை அவனுக்கு நீ உபதேசிக்க வேண்டும் என்று வசிஷ்டரை தசரதன் கேட்டுக்கொள்கிறான். வசிஷ்டரும் அவ்வாறே ராமனுக்கு உபதேசிக்கிறார். ஒரு அரசன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அரசனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று ராமனுக்கு உபதேசிக்கிறார். அந்த பகுதியில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் இந்த 122வது பாடல். இது மந்தரை சூழ்ச்சி படலம் என்ற ஒரு புதிய படலத்திற்குள் இந்த பாடல் வருகிறது. இதனுடைய இந்த படலத்தினுடைய ஆரம்ப செய்தியாக இடம்பெறுவது இதுதான். அதாவது பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு விடுகிறது. வசிஷ்டரிடம் தசரதன் வேண்டுகோள் வைக்கிறார், தன் மகனுக்கு உபதேசிக்க வேண்டும். அரசனுடைய அறங்கள் என்ன, அரசன் எத்தகைய பண்பு நலன் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும், மாண்புடைய ஒரு மன்னவனுடைய இயல்பு எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் தன் மகனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வசிஷ்டரை தசரதன் வேண்டிக் கொள்கிறான். வசிஷ்டர் உபதேசிக்கிறார். அந்த செய்தி தான் இந்த மந்தரை சூழ்ச்சி படலத்தின் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு பாடல் தான் இந்த 122வது பாடல். இந்த மந்தரை சூழ்ச்சி படலம் மையமாக எந்த கருத்தை சொல்கிறது என்றால், மந்தரை என்னும் ஒரு பெண்ணினுடைய வஞ்சக சூழ்ச்சி இடம்பெற்ற கதைப்பகுதியை உடைய காவிய பகுதி இது. எனவே இதற்கு மந்தரை சூழ்ச்சி படலம் என்று கம்பர் பெயர் கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நாம் அடுத்து பார்க்க போகிறோம். அந்த மந்தரை யார், அவள் எத்தகைய சூழ்ச்சி செய்கிறாள் என்பதை நாம் அடுத்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக வசிஷ்டர் ராமனுக்கு உபதேசிக்கிறார். அது பல பாடல்கள் அடுத்தடுத்து கம்பர் சொல்லுகிறார். ஒரு அரசன் எவ்விதமெல்லாம் இருக்க வேண்டும், அரசாள்வது என்பது எத்தகைய முறையில் அமைய வேண்டும் என்றெல்லாம் உபதேசிக்கிறார். அதில் ஒரு பாடலாக இந்த தொகுப்பு நூலில் இந்த பாடல் இடம் பெற்று வந்திருக்கிறது. யாரொடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கல் செல்லாது அது தந்தபின் வேறொடும் கெடல் வேண்டும் உண்டாகுமோ. இது வசிஷ்டர் கூற்று ராமனுக்கு சொல்லுகிறார். ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டு வரும்போது, அவன் எத்தகைய நற்பண்பு வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டு வரும்போது இதையும் சொல்கிறார். ஒரு அரசன் பகை கொள்ளாதவனாக இருக்க வேண்டும். ஒரு அரசன் யாரோடும் பகை கொள்ளவில்லை, எல்லோருடனும் நட்புக்கரம் கோர்த்தவனாக அவன் இருக்கிறான், சிநேக பாவம் பூண்டவனாக அவன் இருக்கிறான் என்றால், போர் ஒடுங்கும், போர் இல்லாமல் போய்விடும் என்று வசிஷ்டர் குறிக்கிறார். யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும். ஒரு அரசன் மற்ற அரசர்கள் யாரோடனும் பகை கொள்ளவில்லை என்றபின் என்று ஆகிவிட்டால், அவன் யாரிடமும் பகை கொள்ளவில்லை, எல்லோரிடமும் நட்பாக இருக்கிறான் என்று ஆகிவிட்டால் போர் ஒடுங்கும். உலகத்தில் போர் இருக்காது, போர் ஒடுங்கிவிடும். மேலும் மேலும் போர் பெருகி கொண்டே இருப்பதை நாம் காண்கிறோம் அல்லவா. நாம் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் நமக்கு 5000 ஆண்டு சரித்திர நிகழ்வுகள் தெரிகின்றன. உலகம் தோன்றி எத்தனையோ 1,00,000 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும், நாம் வரலாறாக குறிக்கக்கூடிய வருடங்கள் கடந்த 5000 ஆண்டுகள் தான். அதற்கு முன்பு என்ன இருந்தது என்பது தெளிவுற தெரியவில்லை. யூகங்கள் தான் இடம்பெறுகின்றன. கடந்த 5000 ஆண்டுகளாகத்தான் இன்ன காலகட்டத்தில் இன்ன நடந்தது என்று ஓரளவு குறிக்கிறோம். அதுவும் 2000க்கும் முற்பட்ட வருடங்களில் நடந்தது கூட பெரும்பாலும் யூகங்களாகத்தான் இருக்கின்றன. தெளிவாக நம்மால் அதை சுட்டிக்காட்ட முடியவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு 5000 ஆண்டுகளாகத்தான் மானுடம் இவ்வாறாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு வரலாற்று வரைபடத்தை நாம் வரைந்து காட்டுகிறோம். அந்த 5000 ஆண்டு வரலாற்றில் ஒரு 2000 ஆண்டு தெளிவாக இந்தந்த காலகட்டத்தில் இன்னென்ன நடந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி குறிப்பிடும்போது இந்த 2000 ஆண்டுகளில் 5000 பெரும்போர்கள் நடந்ததாக குறிப்பு இருக்கிறது. 2000 ஆண்டுகளில் 5000 பெரும் யுத்தங்கள், மிகப்பெரிய உயிர் பலியை வாங்கிய யுத்தங்கள், மிகப்பெரிய இரத்த ஆறு ஓடவிட்ட யுத்தங்கள் மொத்தம் 5000 நடைபெற்றதாக வரலாற்று ஏடுகளை புரட்டி நாம் பார்க்கிறோம். சிறு போர்களை எல்லாம் கணக்கில் எடுக்கவில்லை. பெரும்போர்களே 2000 வருடங்களில் 5000 போர்கள் நடந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆக பார்க்கும்போது வரலாறு என்பதே அடுத்தடுத்த போர்களின் வரிசையாகத்தான் அமைந்திருக்கிறது. இவ்வாறுதான் மனித இனம் வாழ்ந்திருக்கிறது என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. மனித இனமே மாறுகொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்ட இனமாகத்தான் தொடர்ந்து இருந்திருக்கிறது. போர்களால் தான் வரலாற்று பக்கங்கள் நிரம்பி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மானுட சமுதாயத்திற்கு இடையே வெள்ளை கொடி ஏந்தி சமாதானமாக மானுடர்கள் வாழ வேண்டும் என்று அறம் போதித்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் நமது கம்பர். எனவேதான் கம்பர் தம்முடைய அந்த மனக்கருத்தை அந்த வசிஷ்டன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. பகை கொள்ளாமல் இந்த வேந்தர்கள் எல்லாம் இருந்தால் நன்றாக இருக்குமே, உலகம் இந்த மாதிரியான போராட்டம் வாய்ந்த ஒரு உலகமாக இல்லாமல் அன்பு சார்ந்த ஒரு உலகமாக, அமைதி தவழும் ஒரு உலகமாக இருக்குமே என்று கவிஞர்கள் கருதுவது பொதுவான ஒரு இயல்புதான். அதை கம்பரும் கருதுகிறார். எனவே ராமனுக்கு வசிஷ்டர் உபதேசிக்கின்ற இடத்தில் அந்த கருத்தை புகுத்தி சொல்லுகிறார். யாருடனும் ஒரு அரசன் பகை கொள்ளாமல் இருக்கிறான், அன்புடையவனாக இருக்கிறான் என்று ஆனபின் போர் ஒடுங்கும். அதன் பிறகு போர் அங்கங்கே நடக்காது, போர் ஒடுங்கி போய்விடும். போரற்ற ஒரு பூமி பூத்துவிடும். அப்படி போர் இல்லாமல் போய்விட்டால் போரிடாத அரசனுக்கு புகழ் வருமா என்ற ஒரு கேள்வி அடுத்து ஏற்படுகிறது. ஏனென்றால் அரசர்கள் எல்லோரும் அந்த காலத்தில் போர் செய்ததற்கான முக்கிய காரணம் தங்களுடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதுதான். போர் செய்து வெல்வதுதான், இரத்தத்தில் தோய்த்து அந்த வாளை ஓங்கி பிடிப்பதுதான் தங்களுக்கு புகழை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் கருதினார்கள். அதனால்தான் படையெடுத்து படையெடுத்து பிற நாட்டோடு மோதி மோதி இடைவிடாமல் போரை விளைவித்துக் கொண்டே இருந்தார்கள். போர் செய்வதுதான் புகழுக்கான ஒரு அடிப்படை என்று அவர்களுடைய எண்ணம் இருந்தது. ஆனால் இதற்கு மாறான ஒன்றை வசிஷ்டர் இங்கு உபதேசிக்கிறார். போரால் புகழ் வராது. ஒருவன் சமாதானமாக எல்லோருடனும் சக அரசர்கள் எல்லோருடனும் இணக்கமாக இருக்கிறான், அன்பு சார்ந்தவனாக அவன் வாழ்கிறான் என்றால் அதுவே அவனுக்கு புகழ் தரக்கூடியதுதான். அவன் புகழ் ஒருபோதும் ஒடுங்காது. அவன் கீர்த்தி வாய்ந்த ஒரு வேந்தனாகவே அவன் இருப்பான். எனவே போர்தான் புகழ் என்று நீ கருதாதே. அன்பு சார்ந்து இருப்பது கூட ஒருவனை புகழோடு வாழ வைக்கும். புகழ் வாய்ந்த ஒரு வேந்தனாக அன்பு சார்ந்த ஒரு வேந்தனும் இருப்பான். அவனுடைய அந்த கீர்த்திக்கு ஒருபோதும் குறைவு ஏற்படாது என்று சொல்லுகிறார். போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று சொல்கிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், தன் தார் ஒடுங்கல் செல்லாது, அது தந்த பின் வேறொடும் கெடல் வேண்டும் உண்டாகுமோ. இப்படி யாரோடும் பகை கொள்ளாவிட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை வரிசையாக சொல்கிறார். யாரோடும் ஒரு அரசன் பகை கொள்ளாமல் சமாதானமானவனாக அன்பு சார்ந்தவனாக அரசாட்சி நடத்தினால் போர் ஒடுங்கும், அவனுடைய புகழ் ஒடுங்காது, அவனுடைய தார் ஒடுங்கல் செல்லாது என்று அடுத்து சொல்கிறார். தார் என்றால் படை என்று அர்த்தம், படை ஒடுங்காது. போரிடுவதன் மூலமாகத்தான் நாட்டில் உள்ள படை பெருக்கம் குறைந்து போய்விடுகிறது. போர்க்களத்தில் மாண்டு மாண்டு படையினுடைய எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. இவர்கள் மீண்டும் படைக்கு வர விருப்பம் இல்லாதவர்களையும் கட்டாயப்படுத்தி சேர்த்துக் கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். சில அரசர்கள் எல்லாம் வீட்டிற்கு ஒரு ஆண்மகன் கண்டிப்பாக படையில் சேர வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய செய்தியெல்லாம் வரலாற்றில் இருக்கின்றன. அவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த பட்டாளத்து மனிதர்கள் வந்து இழுத்து சென்று விடுவார்கள். இதெல்லாம் நடந்திருக்கின்றன, இந்த செய்தி, இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் பகையற்ற ஒரு பூமியில் இந்த படைகள் எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். இந்த இராணுவத்தினர் அவ்வாறே இருப்பார்கள். அப்படியானால் இந்த இராணுவம் தேவையா? அதை கலைத்து விடலாமே என்ற ஒரு கேள்வி வரும். அந்த இராணுவம் வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்படலாம், ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படலாம், இயற்கை சீற்றங்கள் வரும்போது பயன்படுத்தப்படலாம். அது நல்ல ஒரு விடயம் தானே. எனவே இராணுவத்தை கலைக்க வேண்டிய தேவையில்லை, போருக்கு மட்டும்தான் இராணுவம் என்று இல்லாமல் மற்ற பணிகளுக்கு அந்த இராணுவத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், அந்த படை வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே அந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்கும். ஆனால் போர் செய்வதற்காகவே பிரதானமாக அந்த படை வீரர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக குறைந்து போகும். சண்டையிடும் போது மண்டை உடைந்து அவர்கள் மாண்டு போவார்கள், எண்ணிக்கை குறைந்து போய்விடும். அதன் பிறகு குறைந்து போன எண்ணிக்கையுடைய படையுடன் இருப்பது ஒரு அரசன் தனக்கு தகுதி குறைவு என்று எண்ணி மீண்டும் ஆள் சேர்ப்பார். இதுவே ஒரு அரசனுடைய அரசாட்சி முழுவதும் உரிய வேலையாக இருந்திருக்கும். முற்காலத்தில் அப்படித்தான் பெரும்பாலும் இருந்திருக்கும். படையெடுத்து செல்வதும், படையில் வீரர்கள் குறைந்து போவதும், மீண்டும் படைக்கு ஆள் திரட்டுவதும், இப்படியாகத்தான் அரசர்களுடைய காலம் கழிந்ததை நாம் வரலாற்றில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கு வசிஷ்டர் என்ன சொல்கிறார் என்றால், போர் இல்லாமல் போய்விட்டால், பகை இல்லாமல் போய்விட்டால் போர் இல்லாமல் போய்விடும், போர் இல்லாமல் போய்விட்டால் படை இல்லாமல் போகாது, படை எப்போதும் அப்படியே முழு அளவில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த படையை வேறு ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தார் ஒடுங்கல் செல்லாது, தார் ஒடுங்காது என்று சொல்லுகிறார். ஒடுங்காது என்பதை ஒடுங்கல் செல்லாது என்று விரித்து சொல்லுகிறார். அது ஒரு சொல்லக்கூடிய ஒரு உத்தி, அவ்வளவுதான். தார் ஒடுங்காது என்று சொன்னாலே போதுமானதுதான். ஒடுங்கல் செல்லாது என்று சொல்வது கொஞ்சம் விரித்து சொல்வது. இது இடையில் உள்ள அந்த செல் என்பது துணை வினையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் வருவேன் என்று நாம் சொல்லுகிறோம், நான் வருவேன் அப்படி சொன்னாலே போதும். கொஞ்சம் அதை அழுத்தி சொல்வதற்காக நான் வந்து விடுவேன் என்று இடையில் விடு என்ற ஒரு துணை வினையை சேர்த்து சொல்கிறோம் அல்லவா. அங்கு விடு என்பது துணை வினையாக வருகிறது. வருவேன் என்று சொல்வதை விட வந்து விடுவேன் என்று சொல்லும் போது அதை கொஞ்சம் அழுத்தி சொல்வது போல நமக்கு தோன்றுகிறது. அந்த கருத்தை நாம் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்வது போல தோன்றுகிறது. அதேபோல் ஒடுங்காது என்று சொல்வதை ஒடுங்கல் செல்லாது என்று கம்பர் பிரயோகிக்கிறார். அதனுடைய அர்த்தம் ஒடுங்காது என்பதுதான். தார் ஒடுங்காது, படை ஒடுங்காது, படை குறைந்து போகாது, படை அப்படியே இருக்கும், எண்ணிக்கையில் குறைவுபடாமல் அப்படியே இருக்கும். எனவே அந்த படை குறைந்து போவதை குறித்த கவலை சஞ்சலம் அரசனுக்கு தோன்றாது என்று சொல்கிறார். அது அடுத்து மேலும் சொல்கிறார், அது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ? அதன் பிறகு வேரோடு அழிவதாகிய ஒன்று நடக்கவே நடக்காது. இந்த போர் நடப்பதனால்தான் பூண்டோடு அற்றுப்போய் விடுகிறது சில அரச தலைமுறைகள். அந்த பழிவாங்கும் உணர்ச்சி, அந்த போர் வெறி அடுத்த அரசர்களை அடியோடு அழித்து விட வேண்டும் என்ற அந்த உள்ளத்திற்குள் உள்ள அந்த மிருக உணர்வு, அதுதான் வேரோடு கெட்டு போவதற்கான அரச குலம் வேரோடு கெட்டு போவதற்கான காரணம் என்று வசிஷ்டர் இங்கு தெரிவிக்கிறார், ராமனுக்கு தெரிவிக்கிறார். ஆனால் பகை இல்லாமல் போய்விட்டால் எந்த அரச குலமும் வேரோடு கெட்டு போகாது. நாம் பார்க்கிறோம், நமது தமிழ்நாட்டிலேயே மூவேந்தர்கள் இருந்தார்கள். அந்த மூவேந்தர்களுடைய வாரிசுகள் என்று கூட இன்றைக்கு யாரையும் நாம் அடையாளம் காண முடியவில்லை. அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அவர்களுக்குள்ளேயே மோதி அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அந்த அரச குலங்கள் எங்கு போனார்கள், அவர்கள் யார் என்றே நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களும் நாங்கள் தான் பாண்டியர்களாக இருந்தோம், நாங்கள் தான் சோழர்களாக இருந்தோம் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லாருமே அப்படி சொல்கிறார்கள், நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை என்று எல்லா சமூகத்தவர்களும் சொல்லிக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் யார் என்பதற்கான சரியான சான்று இல்லை. காரணம், அவர்கள் இந்த போரிலேயே காணாமல் போய்விட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த போர் தான். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கும் பார்த்தால் எத்தனையோ அரச வம்சம் இருந்த இடம் தெரியாமல் பூண்டற்று போய் காணாமல் போன செய்தியை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இவ்வாறாக போரே எல்லா அழிவுக்கும் காரணமாக இருப்பதனால், போருக்கு காரணமான பகை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டது என்றால், அதன் விளைவான அந்த பகையின் விளைவாகிய எல்லா தீங்குகளும் இல்லாமல் போய்விடும். அது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ? அது தந்த பின், எது தந்த பின்? இதற்கு முன்பு சொன்ன இவையெல்லாம், பகை கொள்ளலன், அதனால் போர் ஒடுங்கும், அதனால் புகழ் ஒடுங்காது, தார் ஒடுங்காது, இவையெல்லாம் நடந்த பிறகு வேரோடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ? ஒரு அரச வம்சமானது வேரோடும் கெட்டு போவது என்ற ஒன்று உண்டாகுமோ? இந்த கெடல் வேண்டும் என்பதும் முன்பு சொன்ன அந்த ஒடுங்கல் செல்லாது என்பது போலத்தான், கூடுதலாக ஒரு துணைவினை வருகிறது. வேரோடும் கெடல் உண்டாகுமோ என்று சொன்னாலே போதும், கூடுதலாக வேண்டலையும் சேர்த்து சொல்கிறார். கெடல் வேண்டல் உண்டாகுமோ, அர்த்தம் கெடுவது உண்டாகுமோ, வேரோடும் கெடுவது உண்டாகுமோ என்பதுதான் அர்த்தம். அவ்வளவுதான், வேரோடு கெடுமோ என்றால் அது கெடாது, எந்த அரச வம்சமும் கெடாது. எல்லா அரச வம்சங்களும் அங்கங்கே அவரவர்கள் நிலையில், நல்ல நிலையில் மக்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அரச சமூகங்களாக இருந்து கொண்டிருக்கும். இந்த போர் தான் எல்லா விதமான சிக்கல்களுக்கும் காரணம். போருக்கு காரணம் பகை. ஆகவே நீ பகையற்றவனாக இருக்க வேண்டும், தேவையற்று யார் மீதும் நீ பகைமை பாராட்டக்கூடாது, அந்த குரோத உணர்ச்சி உனக்குள் வரக்கூடாது என்று ராமனுக்கு வசிஷ்டர் அறிவுறுத்துகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அதுல வேரொடும்னு சொல்றாரு இல்லையா, அது அந்த மரத்தோட வேர், அந்த வேரா இல்லாட்டி வேற ஏதேனும் அந்த வேர் தான், அந்த வேர் தான். வேரோடு கெடுதல் என்றால் மூலத்துடனே கெடுதல். அது ஒரு உருவகமாக சொல்வது வேரோடு கெடுதல். வேர் என்பது மரத்தின் வேரைத்தான் குறிக்கிறது. ஆனால் இங்கு அது உருவகமாக அடியோடு கெடுதல். ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி விட்டால் அது மீண்டும் முளைக்காது. பிடுங்கி தூர எரிந்து விட்டால் அந்த இடத்தில் அது முளைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதனுடைய மேற்பாகத்தை மட்டும், அதனுடைய கிளைகளை மட்டும் வெட்டிவிட்டால் அது மீண்டும் தளிர்த்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் அரச வம்சங்கள் சில மீண்டும் தளிர்க்காத நிலையில் பூண்டோடு அற்றுப்போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். வேரோடு கெட்டு போய்விட்டதை பார்க்கிறோம். மூலத்தோடு அழிந்து விட்டது. அதைத்தான் இங்கு சொல்கிறார். அப்படி மூலத்தோடு அழிந்து போகக்கூடிய மிக மிக மோசமான நிலை உண்டாகாது. பகைதான் இவற்றுக்கெல்லாம் காரணம். எனவே நீ பகையற்றவனாக இரு என்று சொல்கிறார். வேரும் வேரோடும் கெடுதல் என்பது மூலத்தோடு கெடுதல், அடியோடு கெடுதல் என்ற பொருளில் வருகிறது. இதுல அரிய வார்த்தை தார் என்ற ஒரு வார்த்தை தான். தார் என்பது படை என்ற பொருளில் வருகிறது. அது அரிய ஒரு வார்த்தை. ஒன்றிரண்டு இடங்களில் காவியங்களில் நாம் இந்த தார் என்ற வார்த்தை இதே பொருளில் வருவதை பார்க்க முடியும். இதுல ஒடுங்கல்ன்ற வார்த்தை எல்லாத்துலயும் ஒரே அர்த்தத்துல தான் வருது. ஆமா, ரெண்டுமே போர் ஒடுங்கும், தார் ஒடுங்கல் செல்லாது. இங்கு எதிர்மறையில் வருகிறது, அங்கு நேர்மறையில் வருகிறது. உங்கள் குறைதல் ஒரு என்ற பொருளில் வருகிறது. குறைதல், போர் குறைந்து போய்விடும் அல்லது ஒடுங்கி இல்லாமல் போய்விடும் என்ற அர்த்தத்தில் வருகிறது. சரியா வேற எதுவும் சந்தேகம் இல்லையா? சரி. அதாவது அரசன் ஆயுதம் செலுத்துவதை விட அன்பு செலுத்துவதைத்தான் பிரதானமாக செய்ய வேண்டும் என்பதுதான் வசருடைய உபதேசத்தினுடைய சாரம். அவர் இன்னும் பல உபதேசங்கள் எல்லாம் செய்கிறார். சாரமான ஒரு கருத்தாக நாம் அதில் இருந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், நீ ஆயுதம் செலுத்துவதில் கருத்து செலுத்துவதை விட அன்பு செலுத்துவதில் உன் கருத்தை செலுத்து. அன்புதான் அரசனுக்கு மிக தேவையான ஒன்று. எல்லோருடனும் சமாதானமாகவும் சிநேக பாவத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். இன்னும் பல செய்திகள் சொல்லுவார். அமைச்சருடைய சொற்படி அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கசப்பான சில உண்மைகளையும் கேட்டு அதன்படியெல்லாம் செயலாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார். பல விஷயங்கள் வரையறுத்து சொல்லுவார். இவர் சொல்லக்கூடிய, வசிஷ்டர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் பலவும் நாம் திருக்குறளில் பொருள்பாலில் அந்த அரசியலில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்னவென்றெல்லாம் வள்ளுவர் பட்டியலிட்டு காட்டுவார் அல்லவா, அந்த கருத்துக்களை எல்லாம் பலவற்றை உள்வாங்கித்தான் கம்பர் இந்த பகுதியில் பல பாடல்களை அமைத்திருப்பார். அது தனியாக ஒப்பிட்டு பார்த்து சுவைக்கத்தக்க இந்த பாடல்கள். அவற்றை நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த பகுதியையும் திருக்குறளில் உள்ள அந்த குறள்களையும் ஒப்பிட்டு கூட நீங்கள் பார்த்து சுவைக்கலாம். அந்த அளவிற்கு அந்த இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அடுத்த பாடல் போவோம். அடுத்த பாடலும் வசிஷ்டர் கூற்றாக அமைந்த ஒரு பாடல் தான். இனிய சொல்லினன் ஈகையன் எண்ணினன் வினையன் தூயன் விழுமியன் வென்றியன் நினையும் நீதி நெறிகடவான் எனில் அணைய மன்னர்க்கு அழிவும் உண்டாங்கொழோ. அணைய மன்னர்க்கு அழிவும் உண்டாம்பொழோ. அணைய, அப்படிப்பட்ட அணைய என்றால் அப்படிப்பட்ட, அத்தகைய என்று அர்த்தம். அப்படிப்பட்ட மன்னர்க்கு, மன்னர்க்கு என்றால் மன்னனுக்கு என்று அர்த்தம். அதில் இடையின ரகர ஒற்று போட்டு மன்னர்க்கு என்று எழுதினால் அது பன்மை, பல மன்னர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அது வரும். அந்த இடையன ரகர ஒற்று போட்டார். இங்கு வல்லின ரகர ஒற்று வந்திருக்கிறது மன்னர்க்கு. இது மன்னன் கூட்டல் கு. மன்னன் என்ற அந்த ஒருமை வார்த்தையோடு கு என்ற நான்காம் வேற்றுமை உருபு சேரும் போது மன்னர்க்கு என்று வருகிறது. மன்னனுக்கு என்று அர்த்தம், அவ்வளவுதான். அணைய மன்னன் மன்னர்க்கு, அப்படிப்பட்ட மன்னனுக்கு அழிவும் உண்டாம் கொளோ. அப்படிப்பட்ட மன்னனுக்கு கேடு வருமா என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில், அவனுக்கு கேடு உண்டாகாது, அப்படிப்பட்ட மன்னனுக்கு கேடு உண்டாகாது. சென்ற பாடலாம் அப்படி ஒரு கேள்வியாகத்தான் முடிந்தது. வேரோடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ, அதற்கும் அப்படி அவன் கெடமாட்டான், அந்த அரசன் வேரோடு கெடமாட்டான், அல்லது அரச வம்சம் எதுவும் வேரோடு கெடாது, எல்லா அரச வம்சங்களும் அப்படியே நிலை பெற்று இருக்கும் என்ற ஒரு பதில் நமக்கு அந்த கேள்வியின் இருந்தே கிடைத்து விடுகிறது. அந்த கேள்வியே ஒரு பதிலை பிரசவித்து விடுகிறது. அந்த கேள்விக்கு பதிலை நாம் வேறெங்கோ தேடி போக வேண்டியதில்லை. அந்த கேள்விக்கு பதிலை பெறுவதற்கு நாம் வேறு யாரையும் வினவ வேண்டியதில்லை, வேறு நூல்களை புரட்ட வேண்டியதில்லை. அந்த கேள்வியே ஒரு பதிலையும் தானாக கொண்டு வந்து விடும். கொண்டு வந்து அந்த கேள்வி முடிகிற இடத்தில் அந்த பதிலை அது பிரசவித்து விடும். அப்படித்தான் சென்ற பாடலும் இருந்தது, இந்த பாடலும் இருக்கிறது. அடைய மன்னருக்கு அழிவும் உண்டாங்கொலோ என்றால் அப்படிப்பட்ட மன்னனுக்கு அழிவு கிடையாது என்ற ஒரு பதில் அந்த கேள்வியின் முடிவில் நமக்கு கிடைத்து விடுகிறது. எப்படிப்பட்ட மன்னனுக்கு, அது முன்பு வரிசையாக அடிக்க சொல்கிறார். இனிய சொல்லினன், ஈகையன், எண்ணினன், வினையன், தூயன், விழுமியன், வென்றியன், நினையும் நீதி நெறிகெடவான் எனில். இப்படியாக ஒரு அரசன் இருப்பானே என்றால் அணைய மன்னருக்கு அழிவும் உண்டாங்கொலோ, அப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு அழிவு உண்டாகுமோ, உண்டாம் கொலோ. கொல் கொல் என்பது ஒரு இடைச்சொல், அது வினாப்பொருளில் வரும். அடுத்து ஓ வருகிறது. கொலோ கொலோ என்பதில் ஒரு ஓவும் இருக்கிறது, அதுவும் ஒரு இடைச்சொல் தான், அதுவும் வினாப்பொருளில் வரும். கொல் என்பதும் வினாப்பொருளில் வரக்கூடிய ஒரு இடைச்சொல் தான், ஓ என்பதும் வினாப்பொருளில் வரக்கூடிய ஒரு இடைச்சொல் தான். இங்கு ஒரு வினாவை எடுத்துக்கொண்டால் போதும், இன்னொன்றை அசையாக தள்ளிவிடலாம். கொல் என்பதை வினாவாக எடுத்துக்கொண்டால் ஓ என்பதை அசையாக தள்ளிவிட வேண்டும். ஓ என்பதை வினாவாக எடுத்துக்கொண்டால் கொல் என்பதை அசையாக தள்ளிவிட வேண்டும். அணைய மன்னருக்கு அழிவும் உண்டாம் கொல், அதுவே போதும். உண்டாகுமா என்ற ஒரு கேள்வி அதுக்குள்ளேயே வந்து விடுகிறது. கூடுதலாக ஒரு ஓ சேரும்போது அந்த ஓவை அது அர்த்தமற்ற ஓசை நிரப்புவதற்காக வந்த ஒரு அசை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு இல்ல, ஓ என்பதைத்தான் வினவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கொல் என்பதை அசையாக தள்ளிவிட வேண்டும். இதுதான் நாம் பொருள் பார்க்கக்கூடிய முறை. இந்த கொல் என்ற வார்த்தை திருக்குறளில் பல இடங்களில் பயின்று வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முக்கியமான ஒரு குறளை சொல்லலாம். அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ கணங்குழல் மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு. அணங்குகொள், ஒரு பெண்ணை முதல் முதலில் ஆடவன் ஒருவன் பார்க்கிறான். அவளை பார்த்தவுடன் அவன் ஆச்சரியப்படுகிறான். இவள் பூலோக மங்கையா அல்லது தேவலோக மங்கையா, இவள் மனுஷியா அல்லது தேவதையா என்று ஆச்சரியப்படுகிறான். எனவே அணங்குகொள் என்று முதலில் சொல்கிறான். அணங்குகொள், அணங்குதானா, அணங்கு என்றால் தேவதை என்று பொருள். அணங்குகொள், அந்த கொள் என்ற வினா அங்கு வருகிறது. அணங்குகொள். ஆய் மயில் கொள்ளோ, சிறந்த ஒரு மயில் தானா இவள், ஒரு மயிலை பார்த்துதான் நாம் மங்கை என்று நினைத்து விட்டோமா, உண்மையில் நம் எதிரிலேயே நிற்பது பெண் அல்ல, பேரழகு வாய்ந்த ஒரு மயில் தானா என்று அவனுக்கு சந்தேகம் வருகிறது. எனவே ஆய் மயில் கொள்ளோ, கணங்குழை மாதர்கொள் அல்லது பெண் தானா என்று அடுத்து கேட்கிறான். அங்கு வரிசையாக அந்த கொள் வருகிறது, அது வினாச்சொல்லாக வருகிறது. அதில் இரண்டாவது வாசகத்தில் ஆய் மயில் கொல்லோ, இந்த கொல்லோ அந்த கொல்லோ அங்கு வருகிறது. அங்கு அந்த கொல் ஓ என்பதில் அந்த ஓவை அசையாக தள்ளிவிடுவார்கள் உரையாசிரியர். கொல் என்பதை மட்டும் வினாவாக எடுத்துக்கொள்வார்கள். அதே போல இங்கு நாம் கொல் என்பதை மட்டும் வினாவாக எடுத்துக்கொண்டு ஓ என்பதை அசையாக தள்ளிவிடலாம். அப்படிப்பட்ட மன்னனுக்கு அழிவும் உண்டாகுமா, உண்டாகாது. எப்படிப்பட்ட மன்னன், இனிய சொல்லினன், இனிய சொல்லை உடையவனாக இருப்பவன் என்ற பொருள். சொல்லை உடையவன் சொல்லினன், இது வினையாளனையும் பெயராக பெயர் சொல்லாக வருகிறது. வினையாளனையும் பெயர் சொல், சொல்லினன் சொல்லை உடையவன் என்ற அர்த்தம். இது வினை முற்றாகவும் வரும். சொல்லினன், அவன் சொல்லினன், தான் சரியான நேரத்தில் அங்கு வந்து விடுவதாக சொல்லினன். அப்படியானால் அவன் சொல்லினான் என்ற பொருளில் நாம் அங்கு பயன்படுத்துகிறோம். இந்த சொல்லினன் என்பதையே வினை முற்றாக, இறந்த கால வினை முற்றாகவும் வரும், சில இடங்களில் வரும். இங்க அப்படி வினைமுற்றாக வரவில்லை. வினையாளனையும் பெயராக வருகிறது. இணையே சொல்லினன், இனியே சொல்லை உடையவன் என்ற பொருளில் வருகிறது. இனியே சொல்லை உடையவனாகவும், அதையெல்லாம் நான் அப்படியே சேர்த்து சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும். இனியே சொல்லினேன், இனிய சொல்லை உடையவனாகவும், ஈகையன் கொடையாளனாகவும், பிறருக்கு ஈகை கொடுக்கக்கூடிய கொடையாளனாகவும், வள்ளலாகவும், எண்ணினன், எண் என்றால் சிந்தனை என்று அர்த்தம். எண்ணம் என்பதனுடைய வேர்ச்சொல் எண் என்பது. எண்ணினன் என்றால் சிந்தனை உடையவன், ஆராய்ச்சி உடையவன், ஆலோசனை உடையவன் என்ற பொருள். ஒரு மன்னனுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்க வேண்டும். ஆராய்ந்து எதையும் செய்யக்கூடிய அந்த திறன் படைத்தவனாக அவன் இருக்க வேண்டும். எனவே அவன் எண்ணினனாக இருக்க வேண்டும். அதாவது சிந்தனை திறன் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று கம்பர் இங்கு தெரிவிக்கிறார். எண்ணினன் சிந்தனை திறன் வாய்ந்தவன், அப்படிப்பட்டவனாகவும், வினயன், வினை என்றால் செயல், வெறும் சிந்தனை இருந்தால் மட்டும் போதாது, அடுத்து செயலும் இருக்க வேண்டும். சிந்தனைக்கு என்ற ஏற்ற செயலும் இருக்க வேண்டும். சிலர் நல்ல சிந்தனை ஆற்றல் உடையவர்களாக பலருக்கும் ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனையின் மூலம் பலரையும் வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் தாங்கள் செயலில் ஈடுபட மாட்டார்கள். தாங்கள் ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய திறனற்றவர்களாக இருப்பார்கள். யோசனை திறனெல்லாம் நன்றாக இருக்கும், ஆனால் செயல் திறன் இருக்காது. ஒரு அரசனுக்கு இந்த இரண்டும் தேவை. யோசனை திறனும் தேவை, செயலும் தேவை. எனவே இரண்டையும் அடுத்தடுத்து சொல்கிறார். எண்ணினன் வினையன், வினை என்றால் செயல், செயல் உடையவனாக இருக்க வேண்டும். செயல் திறன் அவனிடம் இருக்க வேண்டும். வினையன் தூயன், தூயவனாக, மன தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். களங்கமற்றவனாக அவன் இருக்க வேண்டும். கையூட்டு பெறுபவனாக, லஞ்ச லாவணியங்களில் ஊறி திளைப்பவனாக, மக்களை கசக்கி பிழிந்து வரி வாங்குபவனாக, நேர்மையற்ற முறையில் அரசாட்சியை நடத்துபவனாக அவன் இருந்துவிடக்கூடாது என்பதை தூயன் என்ற ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்து விடுகிறார் கம்பர். தூயன், தூயனாக அவன் இருக்க வேண்டும். விழுமியன், விழுமையன், விழுமி, விழுமுதல், விழுமை என்றால் உயர்ந்த மாண்பு என்று அர்த்தம். அதற்குள் எல்லா விதமான அரசனுக்கு இருக்க வேண்டிய எல்லா விதமான நாகரிக நடத்தைகளும் அதற்குள் அடக்கம். விழுமையை, விழுமியனாக அவன் இருக்க வேண்டும். இந்த விழு என்ற வார்த்தை இப்போதும் சிலர் பயன்படுத்துவார்கள். விழுமிய கருத்தை அவர் பேசினார். விழுப்பொருள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது அந்த விழுமை என்ற அந்த பண்பு பெயரில் இருந்து வரக்கூடிய சொற்றொடர்கள். விழுமியன், அதில் இருந்துதான் விழுமியன் என்ற பெயர் சொல் பிறக்கிறது. அந்த வினையாளனையும் பெயர், குறிப்பு வினையாளனையும் பெயர் அதில் இருந்துதான் பிறக்கிறது. விழுமியன் என்றால் நல்ல விழுப்பமான மாண்புடையவன், அதாவது நல்ல நடத்தைகள் உடையவனாக அவன் இருக்க வேண்டும். எரிந்து விழுபவனாக, சக மனிதர்களை பொருட்படுத்தாதவனாக, தான் உயர்ந்தவன் என்ற அகங்காரம் மிக்கவனாக, இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடியவனாக, எல்லோருடனும் சமமாக பழகக்கூடியவனாக, நாகரிக நடத்தை உடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை அந்த சொல்லில் குறித்து காட்டுகிறார் கம்பர். விழுமியன். அடுத்து சொல்கிறார் வெந்தியன். வெற்றி உடையவனாக அவன் இருக்க வேண்டும். வெற்றி என்ற வார்த்தை வென்றி என்று மெலித்தல் விகாரம் பெற்று வருகிறது. இது பல இடங்களில் அப்படி வரும். இங்கு வெற்றியன் என்று சொல்வது கூட இங்கு இந்த பாடலின் ஓசையை பெரிதாக குறைத்து விடாது. ஆனாலும் இனிமை கருதி அதை சேர்த்திருக்கிறார். வெற்றியன் என்று சொன்னாலும் பாடல் இலக்கணம் கெட்டு விடாது. ஆனால் இந்த பாடலில் வல்லினை எழுத்து எங்கும் வரவில்லை. எனவே அந்த ஒரு இடத்திலும் அந்த வல்லினை எழுத்தை ஒரே ஒரு இடத்தில் அங்கு மன்னருக்கு என்ற இடத்தில் அந்த வல்லினம் வந்திருக்கிறது, வரவில்லை என்று சொல்வதற்கு இடம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஓசை இனிமை கருதி வெற்றியன் என்று சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றியன் என்று சொன்னாலும் பாடலினுடைய அந்த இலக்கண கட்டுக்கோப்பு மாறாது, இலக்கண அணு அளவும் பிசகாது. ஆனாலும் வென்றியேன் என்று அவர் மெலித்தல் விகாரமாக ஏன் சொல்லுகிறார் என்றால், வினையன் தூயன் விழுமியன் வென்றியன் என்று சொல்லும் போது அந்த ஒரு ஓசை ஒழுகல் அப்படியே ஒரு இனிமை ததும்பு அந்த ஓசை ஒழுங்கு வருகிறது என்பதனால் அவ்வாறு சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வென்றியன் வெற்றியை உடையவன், வெற்றியை உடையவனாகவும் நினையும் நீதி நெறிகடவான் எனின், நினையும் நீதி மனதுக்குள் கருதக்கூடிய அந்த நீதியில் இருந்து, அந்த நீதி நெறியில் இருந்து அதை தாண்டி போகாதவனாக இருப்பானேயானால், நெறி கடத்தல் என்றால் நெறியை தாண்டுதல் என்று அர்த்தம். நெறி கடவான் என்றால் நெறியில் இருந்து தாண்டாதவனாக, அந்த நீதி நெறியில் இருந்து தாண்டாதவனாக அவன் இருந்தான். நினையும் நீதி நெறி கடவானாய், மனதுக்குள் எதை கருதுகிறானோ, எதை நீதியாக அவன் கருதுகிறானோ, அதற்கு மாறாக செயல்படாதவனாக அவன் இருப்பானாய். சிலர் மனதிற்குள் தெரியும் தான் செய்வது அக்கிரமம் அநியாயம், அதை நீதிக்கு புறம்பானது என்று தெரிந்தும் கூட, மனமாற அதை உணர்ந்தும் கூட, மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்வார்கள் பல அரசியல்வாதிகள், பல அரசர்கள். அப்படி நடப்பதை இந்த காலத்திலும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்படி அரச பொறுப்பில் இருப்பவர்கள் மனசாட்சிக்கு விரோதமாக தெரிந்ததை கூட துணிந்து செய்கிறார்கள். ஆனால் மனத்துக்கு ஒன்று நீதி அல்லாதது என்று தெரிந்தால், அந்த மனசாட்சிக்கு விரோதமாக அதை தாண்டி ஒன்று செய்யாமல் அந்த நெறிக்கு உட்பட்டே ஒருவன் செயல்பட வேண்டும், அவன்தான் சிறந்த அரசன். அப்படி நெறி கடவாதவனாக ஒருவன் இருப்பானேயானால், இவ்வாறாக எல்லாம் ஒருவன் இருப்பானேயானால், இனிய சொல்லை உடையவனாக, ஈகை உடையவனாக, சிந்தனை திறன் உடையவனாக, செயல் வேகம் மிக்கவனாக, பரிசுத்தவானாக, உயர்ந்த நாகரிக பண்பு உடையவனாக, வெற்றி வாய்ந்தவனாக, நீதி நெறி கடவாதவனாக, இப்படியெல்லாம் ஒருவன் இருப்பானே என்றால், அணைய மன்னனுக்கு, அப்படிப்பட்ட மன்னனுக்கு அழிவும் உண்டாகுமோ? அழிவு உண்டாகுமா என்ன? உண்டாகவே உண்டாகாது என்ற ஒரு பதிலை நாம் பெற்றுவிடுகிறோம். இவ்வாறாக ராமனே நீயும் இருப்பாயாக என்று ராமனுக்கு வசிஷ்டர் உபதேசிக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கேட்கற போதே சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டு. அரசு இனிய சொல்லோடு இருக்கணும்னு எதுக்காக சொல்றாரு? அது மிக முக்கியம். இது வள்ளுவரே ஒரு இடத்தில் சொல்லுகிறாரே, இனிய சொல் பேசணும் என்று. நீங்கள் வள்ளுவரனுடைய இதை பார்த்தாலும் அரசன் இனிய சொற்கள் பேசுவனாக இருக்கணும், பிறர் சொல்லக்கூடிய கசப்பான சொற்களை அவன் சகிக்கக்கூடியவனாகவும் இருக்கணும். செவிக்கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று ஒரு இடத்தில் பாடுகிறார் வள்ளுவர். செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. பிறர் சொல்லக்கூடிய கசப்பான வார்த்தைகளை கேட்கக்கூடிய சகிக்கக்கூடிய பண்பு வாய்ந்த ஒரு அரசனுடைய குடையின் கீழாக இந்த உலகம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார். அரசன் பிறர் சொல்லக்கூடிய கசப்பான சொற்களை சகித்து கொள்ள வேண்டும், தான் கசப்பான சொற்களை மற்றவர்கள் மீது பிரயோகிக்க கூடாது. இனிமையாக பேச வேண்டிய எல்லோரிடமும். பலருக்கு அந்த அரச பொறுப்பு வந்தவுடன் அகங்காரம் வந்துவிடும், பேச்சிலேயே அகங்காரத்துடன் பேசுவார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், சாதாரண காவல் அதிகாரிகளாக பொறுப்பில் இருப்பவர்கள் கூட வெகுஜன மக்களிடம் ஒரு அதிகார தோரணையுடன் பேசுவார்கள். இனிமையாக பேசக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள், அவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள், அவர்களை அப்படிப்பட்டவர்களை நாம் கொண்டாடலாம். ஆனால் ஒரு முரட்டுத்தனத்துடன் அப்பாவிகளான பொதுமக்களுடன் பொதுமக்களிடம் நடந்து கொள்பவர்களை நாம் பார்க்கிறோம். சாதாரண காவல் பொறுப்பில் இருப்பவர்கள் கூட அந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால், அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசு முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக அதிகார தோரணையுடன் பேசுவார்கள் என்பதில், ஒரு ஆணவ துணிவுடன் அவருடைய சொற்கள் வெளிப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்படித்தான் அவர்கள் பெரும்பாலும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரிதாக சிலர் விதிவிலக்காக இருக்கிறார்களே தவிர, பெரும்பாலும் அந்த தோரணையுடன் இருப்பவர்களைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அத்தகையவர்கள் சிறந்த அரச பண்புடையவர்கள் அல்ல, அப்படியானவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. உயர்ந்த நிலை உயர்ந்த போதும் இனிய வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக, சக மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மதிப்பு என்பது, ஒரு அரசன் மற்றவர்களையும் மதிக்கிறான் என்பது எப்படி புலப்படும் என்றால், அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலம்தான் புலப்படும். அவன் எப்போதும் கடுமையான சொற்களை பேசுகிறான் என்றால், அவன் மற்றவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று அர்த்தம். அவன் மக்களை மாக்களாக நினைக்கிறான், அற்ப புழுக்களாக நினைக்கிறான், தன்னை மிக உயர்வாக கருதுகிறான் என்பது அவன் பேச்சில் இருந்தே புலப்பட்டுவிடும். எனவே ஒருவன் இனிய சொல் உடையவனாக இருந்தால், அவன் மற்றவர்களை மதிக்கிறான் என்பதற்கு அதுவே ஒரு அத்தாட்சி. மக்களும் அந்த அரசனை கொண்டாடுவார்கள், புகார் கொடுக்க வருகிறார்கள். புகார் கொடுக்க வருபவர்களிடத்து பொறுப்பில் இருப்பவர்கள் எரிந்து விழுந்தால் புகார் கொடுப்பவர்கள் நொறுங்கி போய்விடுவார்கள். அவர்களே அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரோடு வந்து முன்பு நிற்கிறார்கள். அவர்களிடம் இனிமையாக அவர்கள் சொல்வதை கேட்காமல், இனிமையான வார்த்தைகளை பேசி அவருடைய துயருக்கு ஆறுதலாக இல்லாமல் எரிந்து விழக்கூடியவர்களாக அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்பாவிகள், அப்பாவி மக்கள், அவர்கள் வேறு யாரிடம் சென்று முறையிட முடியும்? எனவேதான் அந்த இனிய சொல் என்பது மிக முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக முதலில் அதை கம்பர் வைத்திருக்கிறார், இனிய சொல்லினன் என்று சொல்லுகிறார். அரசன் கண்டிப்பாக இனிய சொல் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறார். மிக்க நன்றி ஐயா. ஐயா, ஒரு கடைசி கேள்வி, பட் நேரம் முடிந்து போய்விட்டது. இந்த விழும் எழுமின் விழுமின் சொல்றாரு இல்லையா அவர், விவேகானந்தர், அந்த விழுமின் இது தானே? அங்க அது விழுமின் என்று வரவில்லை, எழுமின் விழுமின் என்று வந்தால் நீங்கள் விழுந்து விடுங்கள் என்று அங்கு பொருள் ஆகிவிடும். அங்கு நீங்கள் அதை அந்த வாசகத்தை சரியாக கவனிங்கள், விழிமின் என்று இருக்கும். எழுமின் விழிமின், விழித்து விடுங்கள் என்று அர்த்தம். ஆமா ஆமா, விழித்தல் விழித்தல் என்ற அந்த சொல்லுதான், அந்த சொல்லை அடிப்படையாக கொண்டுதான் விழிமின் என்று வருகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், அது ஒரு ஏவல் வினையாக வருகிறது. விழித்துக் கொள்ளுங்கள் என்று வருகிறது. எழுமின், எழுந்து கொள்ளுங்கள், விழிமின், விழித்துக் கொள்ளுங்கள் என்று. ஓ சரி, நான் விழுமின் நினைச்சேன். சரி சரியா. அதற்கும் இதற்கும் சம்பந்தம், இது விழுமை என்ற ஒரு பண்பு சொல்லில் இருந்து உருவாகி இருக்கிறது, விழுமியன் என்ற சொல். மிக்க நன்றி ஐயா. நம்ம பாடல் ஒரு முறை பார்த்தலாம் ஐயா. ஒரு முறை பார்த்தோம். படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். முதல் பாடல், ஊருணி நிறையவும் உதவும் மாவுயர் பார்க்கெழு பயன்மரம் பழுத்து அற்றாகவும் கார்மலை பொழியவும் கலனி பாய் நதி வார்க்குணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார்? மறுக்கின்றார்கள் யார்? நல்லா இருக்கு. யாருடும் பகை கொள்ள கொள்ள கொள்ளன் கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கல் செல்லாது அது அது தந்த பின் வேறு வேறொடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ? நல்லா இருக்கு. இனிய சொல்லினன் ஈகையன் எண்ணினன் வினையன் தூயன் விழுமியன் வென்றியன் நினையும் நீதி நெறிய நெறிக்கட வான் நினையும் நீதி நெறிக்கடவான் எனில் அணைய மன்னர்க்கு அழிவும் உண்டாம்கலோ. சரி, நல்ல வார்த்தை, நல்லா. இனிய சொல்லினன் ஈகையன் எண்ணினன் வினையன் தூயன் விழுமியன் வென்றியன் நினையும் நீதி நெறிகட வான் எனில் அணைய மன்னர் கழிவும் உண்டாம் கொளோ. மற்றவர்களும் படிக்கிறேன். ஊரிணி நிறையமும் உதமும் மாடுயர் பார்க்கேழ் பழுமரம் பழுத்தாகவும் கார்மழை பொழியவும் கழனி கழனி பாய் நதி வார்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார். நல்ல, அடுத்த பாடல். யாரொடும் பகை கொள்ளலன் என்ற பெண் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கல் சொல்லா செல்லாது அது தந்த பெண் வேரொடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ. நல்ல, யாரொடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கல் செல்லாதது தந்தபின் வேரொடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ. இதெல்லாம் கலி விருத்தங்கள் இந்த பாடல்கள் எல்லாம். கடைசி பாடல் நான் படிச்சு முடிச்சேன். இனிய சொல்லினன் ஈகையன் எண்ணினன் வினயன் தூயன் விழுமியன் வென்றியன் நினையும் நீதி நெறி கடவான் எனில் அணைய மன்னர்க்கு அழிவும் உண்டாகும் குழு. ஓகே ஐயா, மிக்க நன்றி ஐயா. சரி ஐயா, மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி, அடுத்த வாரம் சந்திப்போம்.